രാമാനുജദേഹ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജ യുഗ്മരുക്മ വ്യാമോഹത സ്ഥിതിനാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോ ഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതാ യുവതയസ്തനയാ വിഭൂതിസ്സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യ ശനഃ കുലപതേർവകുളാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രയുഗലം പ്രണമാമി മുഹൂർത്തിന ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാദൃതം ശ്രീസരഹോപവാഗ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡവേദസാഹരം. ശിവപതിയാണ് ഭഗവാൻ തിരുവേങ്കിടമുടിയാനുടിയ ഒഴിവിൽ കാലമെല്ലാം അപ്പിന്ന നമ്മാഴ്വാർ പണ മംഗളാശാസനത്തെ പാസുരങ്ങൾ പാർത്തിന്നു വന്നിട്ടും അതിൽ നേറ്റ് പത്താം പാസുരം வைத்தநாள் வரை எல்லை குறுகிச் சென்று அப்படின்னு எல்லாரும் வயசார வரைக்கும் காத்துருக்காம இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாத போகிற சமயத்தை காக்காம அதுக்கு முன்னமே கிளறுளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு சொன்னா போல அது மாதிரி இளமையோட இருக்க போதே திருமலையிலே வந்து திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு முன்பாசுரத்திலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். அது எல்லாருக்கும் நமக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்த பாசுரம் இது கடைசி பாசுரம். எல்லாம் பத்து பாசுரத்திலையும் எல்லா தசகத்திலையும் கடைசி பாசுரம் பலஸ்ருதியாக இருக்கும். அந்த பலஸ்ருதி இப்பேற்பட்ட இந்த பத்து பாசுரத்தை சொன்னவர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத ஆழ்வார் இங்கே நமக்கு அனுகிரகம் பண்றேன். தாழ் பரப்பி மண்தாவிய ஈசனை நீல் பொழில் குருஹூ சரஹோபன் சொல் கிழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்து ஞாலம் புகழவே அப்படின்னு தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை அப்படின்னு முன்னொரு நாள் தன் திருவடிகளை நீட்டி அப்படியே பூமியை அளந்தான் இல்லையா, பூமியை தாவி அளந்தான். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அவந்த பகவானுடைய ஸ்லோகங்கள் பாசுரங்கள் நீல்பொழில் குருஹூசரஹோபன் சொல் அப்படின்னு நீண்ட உத்தியானவனங்கள் உடைய இருக்கிற அப்பேற்பட்ட திருமலை போலவே பல உத்தியானவனங்கள் இருக்கிற அப்பேற்பட்ட குருஹூர்ல ஆழ்வார் சொல்லுகிறார் குருஹூர் சரஹோபன் சொல் அப்படின்னு. அந்த குருஹூர்லே அவதரித்த இந்த சரஹோபன் சொல் அவர் சொன்ன இந்த திருவேங்கடமுடையான் பற்றியான பாசுரம் கெழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர். கெழில்னா ஒப்பற்றது, ஒப்பில்லாத, இந்த எல்லா பாசுரங்களோட ஒப்பெற்ற பாசுரமான ஆயிரத்தில் இப்பத்தும் வல்லவர். அந்த ஆயிரத்திலே இப்பத்தும், அந்த திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களிலே இந்த தசகத்தை வல்லவர் அபியாசம் பண்ணி சொல்லு வல்லவர்கள் அவர் வாழ்வர் வாழ்வெய்து ஞாலம் புகழவே அவளுக்கு வாழ்வு பெறுவார்கள் அப்படின்னு, சம்பத்தை பெறுவார்கள் அப்படின்னு. அப்புறம் சந்தோஷமாக இருந்து ஞானம் புகழவே உலகம் எல்லாரும் கொண்டாடும்படியாக அப்பேற்பட்டை சம்பத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறார். சம்பத் அப்படின்னா தனமா அப்படின்னா இங்க தனம் கிடையாது. ஏன்னா எல்லா இடத்திலும் திருவேங்கட மலையே பிராபியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த பாசுரத்தை சொன்னா சம்பத்து நிறைய பணம் வரும் அப்படின்னா எப்படி? அது பலன் என்னன்னா இதுக்கு பலன் கைங்கரியமே அப்படின்னு, திருவேங்கட மலையிலே கைங்கரியம் கிட்டும் அப்படின்றது இந்த பாசுரத்தின் அர்த்தம். எப்படின்னா தாழ் பரப்பி மண்தாவிய ஈசனை அப்படிங்கும் பொழுது அப்பேற்பட்ட வாமனனாக வந்து திரிவிக்ரமாவதாரம் எடுத்தானே, இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான். எப்படி நரசிம்மாவதாரத்திலே எல்லா வஸ்துக்களிலும் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டினர், அந்தர்யாமியாக இருக்கிற பகவான் இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு கேட்கும்பொழுது எங்குமுழன் கண்ணன் என் மகனை காய்ந்து அப்படின்னு, எந்த இடத்துல எல்லா இடத்திலையுமே இருக்கிறே அப்படிங்கும் பொழுது எல்லா இடத்திலையும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கேர் அப்படின்றத அந்த அவதாரத்தில் காட்டு. திரிவிக்ரமாவதாரத்தில் எல்லா வஸ்துக்களும் வெளியிலேயும் இருக்கேர் அப்படின்னு. அப்போ அங்க வந்து அந்தர்வியாப்தி நரசிம்மாவதாரத்தில், திரிவிக்ரமாவதாரத்தில் பகிர்வியாப்தி அப்படின்னு, இந்த உலகத்தை அளந்து எல்லா இடத்திலையும் வெளியிலையும் நான் இருக்கேன் அப்படின்னு பகிர்வியாப்தியாக காட்டுறேன். அதான் வேதம் அந்தர் பகிஷ்டத சர்வம் வியாப்தியனாராயணஸ்தித அப்படின்னு அங்க சொல்றது. அப்படி அப்படி இந்த உலகத்தை அளந்தான். அதுல என்ன அனுகிரகம் அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த திருவடியை வைத்து அளந்தான். சராச்சரமச்சி ஈக்கர சரண பங்கஜேனாம் கிதம் அப்படின்னு தன்னுடைய திருவடியை எல்லா இடத்திலையும் சமமாக வச்சான் இல்லையா. அதனால அதுல என்ன சொல்லறதுன்னா, அவரே ரக்ஷகன் என்றும், அவனே அவனை ஆசிரியித்தவர்கள், அவனுக்கு ஆசிரிய எல்லாருமே, நம்ம எல்லாருமே சேஷன், அவனே சேஷி அப்படின்னு, அவனுடைய திருவடியே நமக்கு கதி அப்படின்னு காட்டுற மாதிரியான அந்த அவதாரம். அதனாலதான் ஆளவந்தார் திருப்பி திருவடியை என் சிரசிலே வைக்கணும் அப்படின்னு அந்த வாமனாவதார் திருவிக்ரமாவதாரம் எடுக்கும் பொழுது, நீ திருவடி இந்த உலகம் எல்லாம் வச்சு அதே போல எனக்கு என்னுடைய சிரசிலே மீண்டும் உருவாட்டி வைக்கணும் அப்படின்றத இங்க பிரார்த்திக்கிறார். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த திருவிக்ரமாவதாரம், அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடையானை பற்றி இந்த குருஹூர் சிலகோபன் சொன்ன இப்பேற்பட்ட பாசுரம் அப்படின்னு, இந்த பாசுரத்தை சொல்பவர்கள் அப்படின்னு, நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி, இந்த உலகம் எல்லாம் கொண்டாடும்படியான அவ வந்து சம்பத்தை பெறுவார்கள். உலகம் எல்லாம் கொண்டாடும்படியாக நல்ல சந்தோஷத்தை பெறுவார்கள் அப்படின்னா, நல்ல திருடன் கூட நல்ல துட்டு கொள்ளையடிச்சிட்டு அவன் நல்ல சந்தோஷமா இருப்பான், அப்படி கிடையாது. அப்ப அவன் திருடி இல்ல, இவர் வந்து இவாளாம் எப்படின்னா, எல்லாரும் கொண்டாடும்படியாக இப்படி இருக்கிற, இப்படி கைங்கரியம் பண்றே, இதே போல கைங்கரியம் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அப்பேற்பட்ட நம்மள எல்லாம் கொண்டாடும்படியாக, திட்டாம இகழாம அப்படி இருக்கிற மாதிரி நம்மளை கொண்டாடுவார்கள் அப்படின்னு. ராமாவதாரத்துல சொல்லும் பொழுது ராமர் விபீஷணன் வந்து இங்க சரணாகதி பண்றார் ராமர் கிட்ட. சரணாகதி பண்ண உடனே ராமர் ஏத்துண்டு உடனே அவர் என்ன பண்றாருன்னா, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்றார். அது எப்படி இங்க ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னா, லங்கைக்கு தாண்டி போகணும், அதுக்கு மேல யுத்தம், எல்லாரையும் யுத்தத்துல ஜெயிச்சு கடைசியில ராவணன் வருவான், அப்ப ராவணனையும் வதம் பண்ணி அப்புறம்தான் ஜெயிச்ச உடனேதான் விபீஷணனுக்கு அங்க பட்டாபிஷேகம் பண்ண முடியும். அப்பையும் ஒரு வாட்டி பட்டாபிஷேகம் பண்றார், ஆனா அதுக்கு முன்னாடி இப்பயே அந்த யுத்தத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இந்த இடத்துல சரணாகதி பண்ண உடனேயே இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்றார். அப்போ எல்லா வானரங்களும் சந்தோஷப்படுறாளாம். அப்படி எல்லாரும் புகழும்படி அவள் எனக்கும் எனக்கும் பட்டாபிஷேகம்னு கேட்கல. ஏன்னா அந்த பரித்தியக்தா மயாலங்கான்னு விபீஷன் எல்லாத்தையும் உண்டு, லங்கை மித்ராணிச்ச தனானிச்ச அப்படின்னு, மித்திரர்களையும் தன்னுடைய தனத்தையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் விட்டு வந்தான். எதுவுமே வேணாம், லங்கை வேணாம், ராஜ்யம் வேணாம்னு வந்தான். அவனுக்கு இங்க பட்டாபிஷேகம் பண்ற பெருமாள் அப்படி எல்லாரும் சந்தோஷப்படக்கூடியபடியாக இருக்கார். அப்படி அப்படி அவருடைய அனுகிரகம் அப்படின்னு. அப்ப வந்து அங்க வந்து ரெண்டு ராட்சசர்கள், சுகன் சரணன் அப்படின்ற ராட்சசர்கள் அங்க போய் ராவணன் கிட்ட சொன்னாலாம். ராவணன் கேட்கறான் அங்க என்ன நடந்தது அப்படின்னு. அங்க என்ன நடந்தது, எல்லாரும் நம்ம கிட்ட இங்க வரத்துக்கு எப்படி பிளான் போடுறா, எப்படி யுத்தம் பண்ண போறா, என்னென்னலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னா, என்னென்னலாம் பேசிட்டு இருக்கா பிளான் போடுறதுலாம், அப்புறம் அவ ஜெயிச்சிட்டா விபீஷனுக்கு பட்டாபிஷேகமே பண்ணிட்டா அப்படின்னாலாம். அப்படி அதை அங்க வந்து வியாக்கியானம் பண்ணும்போது, உனக்கு முடி கொடுத்தாருக்கு முடி கொடுத்தார், விபீஷணனுக்கு முடி கொடுத்தார் அப்படின்னு அங்க வியாக்கியானம். என்னன்னா அந்த ராவணனை பார்த்து கேட்கிறாராம், உன்னை ராஜாவாக்கினதுக்கு காரணம் யாரு, உங்க அப்பா. அவரு அவர் எப்படி ராஜாவானார் அப்படின்னா, பிரஜாபதி வம்சத்திலே வந்ததுனால அந்த பிரஜாபதி வம்சத்திலேருந்து வந்தவர்கள் தான் அந்த ராஜாவாக இருக்கா. அப்ப பிரஜாபதி யாருன்னா, சிருஷ்டி காலத்துல பகவான் பிரஜாபதியாக சில பேரை நியமிக்கிறான். அப்பேற்பட்ட பிரஜாபதியை நியமிச்சதே யார் அப்படின்னா, அந்த பகவான் அவர் விபீஷணனுக்கு முடி கொடுத்தார். அப்ப உனக்கு எப்படி இந்த ராஜ்யம் வந்ததோ, அந்த ராஜ்யத்தை கொடுத்தவருக்கு ராஜ்யம் கொடுத்ததே சாட்சாத் பகவான் ஸ்ரீராமன், அவர் இந்த விபீஷணனுக்கு முடி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சாலாம். அப்படி அப்பேற்பட்டது அந்த என்னன்னா, எல்லாரும் புகழும்படி, நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சாதாரண பரிசு கிடையாது, எல்லாருமே புகழ்ற மாதிரி அப்படின்றது இங்க சொல்றேன். அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடியானை ஆசிரியித்தவர்களுக்கு எப்பயுமே அந்த நித்திய கைங்கரியம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த பாசுரத்துக்கு சுவாமி திருக்குறிகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும் பொழுது, தாழ் பரப்பி சர்வாத்மாக்களுக்கும் புஜிக்கலாம்படி திருவடிகளை பரப்பி இந்த லோகத்தை அளந்து அருளின திருவேங்கடமுடையானை சொன்ன இத்திருவாய் மொழியை வல்லார் லோகமெல்லாம் புகழும்படி எல்லாவற்றிலும் மேற்பட்டு திருமலையாகிற மகாசம்பத்தை பெற்று வாழ்வார் என்கிறார் அப்படின்னு. சர்வாத்மாக்களுக்கும் புஜிக்கலாம்படி, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும்படி தன்னுடைய திருவடியை பரப்பி இந்த லோகத்தை அருளின திருவேங்கடமுடையான் அவர் அவர் பத்தி சொன்ன இத்திருவாய்மொழியை வல்லார், இதை யார் நல்லா கற்று நல்லா சிறந்து இதை சொல்கிறார்களோ அவளுக்கு லோகம் எல்லாம் புகழும்படி, எல்லாரும் புகழும்படி, எல்லாவற்றிலும் மேற்பட்ட திருமலையாகிற மகாசம்பத், இதுக்கு மேல ஒரு சம்பத்து கிடையாது, வைகுண்டம், வைகுண்டத்துக்கும் மேல்படியான சம்பத்தான அப்பேற்பட்ட அந்த திருமலை பெற்று வாழ்வார் என்கிறார் அப்படின்னு ஆழ்வார் குறிகை பிரான் பிரான் சுவாமியுடைய வியாக்கியானம். சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது சதுரசரகிதமான 1010 வல்லார் லோகம் ஸ்லாகிக்கும்படி சம்பத்தை அடைந்து சுகிப்பார்கள் என்கிறார் அப்படின்னு, லோகமெல்லாம் ஸ்லாகிக்கும்படி இந்த பாசுரத்தை சொல்பவர்கள் அவ வந்து இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவார், அடைந்திருப்பார் அப்படின்னு. சுவாமி பெரிய பரகால சுவாமியும் திருமலையாகிற மகாசம்பத்தை அப்படின்னு சுவாமி குருகை பிரான் பிள்ளான் போலவே வியாக்கியானம். அங்க தாள் இத்தியாதி அப்படிங்கும் பொழுது தன்னுடைய திருவடியை பரப்பினான் இல்லையா, அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது கட்டினஸ்தலத்திலே பூவை பரப்பினாப்போலே சுகுமாரமான திருவடிகளை கொண்டு அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த மாதிரியான கடினமான இந்த லோகத்தில் இந்த ஸ்தலத்திலே தன் பூ போலே தாமரை போலே இருக்கிற திருவடியை அளந்தான் அப்படின்னு, பூமியை அன்று அளந்தான் அப்படின்னு சொல்லி கெழில் இந்த பாசுரத்தில் சொல்லும்பொழுது கெழில் அப்படின்னு ஒப்பற்ற பாசுரம் அப்படின்னு சொல்றது இல்லையா. ஏன் ஒப்பற்றது அப்படின்னா, ஒப்பில்லாத உபாயத்தை நிஷ்கரித்து கைங்கரியத்தை மனோரதிப்பதாகையாலே இது ஒப்பில்லாதது. ஒப்பில்லாதது அப்படின்னா எதுனா, இந்த கைங்கரியம் அப்படின்றதே வந்து நம்ம பெருமாளுக்கு, அதுவும் திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியம் அப்படின்றதே மகாயேற்றம், இதுக்கு ஒப்பு வேற எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட இந்த கைங்கரியத்தை நமக்கு தருதுனால இந்த பாசுரங்களே ஆச்சரியமான பாசுரங்கள், இதுக்கு மேம்பட்ட பாசுரம் இதுதான், ஒப்பில் இதுக்கு சமமான பாசுரங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அப்பேற்பட்ட பாசுரம் இந்த திருவாய்மொழியிலே இந்த தசகம். அப்படி லோகமெல்லாம் புகழும்படி அடிமை செய்து வாழ்வார் அப்படின்னு, லோகத்தில் எல்லாரும் புகழும்படி பெருமாளுக்கு திருவடியிலே கைங்கரியம் பண்ணி அடிமை செய்து வாழ்வார் அப்படின்றது இங்க பெரிய பரகால சுவாமியுடைய வியாக்கியானம். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான பாசுரம், இந்த பாசுரத்தை, இந்த திருவாய்மொழியை ஒழிவல் காலமெல்லாம் தசகத்தை சொல்பவர்கள் எல்லாரும் புகழும்படி நம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்றது பாசுரத்தின் தாத்பரியம். இப்பேற்பட்ட இந்த எல்லா திருவாய்மொழியில எல்லா தசகத்துக்கும் சுவாமி தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே ஒரு ஸ்லோகமாக தாத்பரியத்தை கொடுக்கிறார். ஒரு ஒரு பாசுரத்தினுடைய தாத்பரியம் அப்படின்னா, இந்த 10 பாசுரத்தினுடைய தாத்பரியத்தை ஒரு ஸ்லோகமாக. அப்போ இந்த தசகத்துக்கு ஸ்தானோத்கர்ஷாத் சுதீப்தம் ஸ்ரமஹரவபுஷம் ஸ்வாங்க பர்யாப்தபூஷம் தேஜிஷ்டம் நீச்சயோகாத் பணிமிதபுவனம் பாவனம் சன்னதானாம் பிராப்துர்ஹஸ்தான அஹம் பிரசமன விஷயம் பந்த விச்சேதிபாதம் பேஜே சீக்ரபியான க்ஷமசு பவ சதிம் லம்பிதார்ச்சாபிமுக்கியம் லம்பிதார்ச்சாபிமுக்கியம் அப்படின்னு முடிக்கிறேர். அப்படின்னா அர்ச்சாவதாரமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு, அந்த அர்ச்சாவதார கைங்கரியம் மற்ற கைங்கரியத்தோடே ஒசந்தது அப்படின்னு, பரவிபவம் வியூகம் அந்தர்யாமி அதை விட ஒசந்த கைங்கரியம் அர்ச்சாவதார கைங்கரியம் அப்படின்னு. இங்க வந்து ஒவ்வொரு பதமா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாசுரத்தினுடைய தாத்பரியம் இருக்கும். ஸ்தானோத்கர்ஷாச்சு தீப்தம் அப்படின்னு முதல் பாசுரத்திலே திருவேங்கட தெழில் கொள் சோதி அப்படின்னு, திருமலையிலே நின்றருளிகையாலே நிறுத்த செய்ய தீப்தனாய் அப்படின்னு, திருமலையிலே இருந்ததுனால இன்னும் தேஜஸ் அதிகமாக தெரியுது அப்படின்னு, எப்படி நம்ம பார்த்தோமோ குன்றத்தி மேலே விளக்கை வைத்தா போலே அப்படின்னு, அது ஓரமாக இருந்ததுன்னா அதனுடைய வெளிச்சம் பிரகாசமாக எல்லாருக்கும் தெரியாது, அதே ஒரு இடத்துல மேலே வச்சா எல்லா இடத்திலும் எப்படி பரப்புமோ எல்லாரும் அனுபவிக்கும்படி இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்தினாலே பகவானுக்கு உத்கர்ஷம், அதனாலே சுதீப்தமாக இன்னும் தேஜஸ்ஸாக தெரிகிறேர் அப்படின்றது முதல் பாசுரம். ஸ்ரமஹரவ புஷம் அப்படின்னு, மேகத்தை போலே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிற காலத்தில் ஒரு மேகத்தில் மழை வரா போல இருந்தால் எவ்வளவு சுகமாக இருக்குமோ, அப்படி மேகத்தை பார்த்தா போலே சிரமம் போகுமோ, அப்படி கூடின அப்பேற்பட்ட திருமேனி அப்படின்னு, ஸ்ரமஹரவ புஷம் பகவானுடைய திருமேனி அப்படின்னு, காலமேகம் போலே அப்படின்னு அங்க சொன்னது இல்லையா. அப்படின்னா அந்த திருமேனியை சேவிச்சாலே நம்மளுடைய சிரமம் எல்லாம் போகும். ஸ்ரமஹரவ புஷம் அப்படின்னு, ஸ்வாங்க பர்யாப்த பூஷம் அப்படின்னு, அணில் கொள் செந்தாமரை கண் செங்கனிவாய் கருமாணிக்கமே அப்படின்றது மூன்றாம் பாசுரத்தில். அப்படின்னா அவருடைய திருமேனியே அலங்காரமாக இருக்கு, அவருக்கு இதுக்கு மேல ஒரு ஆபரணம் அப்படின்றது அவசியம் இல்லை. பகவானுக்கு போடுற ஆபரணங்கள் பகவான் கிட்டே இருக்கிறனால ஆபரணங்களுக்கு தான் இதுவே தவிர ஏற்றமே தவிர பகவானுக்கு அந்த ஆபரணத்தினால் ஏற்றமில்லை. அவருடைய திருமேனியே ஆபரணம். அதனால சுவாங்க பரியாப்த பூஷம் அப்படின்னு தேஜிஷ்ட நீச்ச யோகாத் அப்படின்னு தேஜஸ் அந்த நீச்சன் நீச்சனான எனக்கு அனுகிரகம் பண்ணதுனால அவர் இன்னும் தேஜோமயன் அப்படின்னு நீசனேன் நிறைவுன்றுமிலேன் எண்கள் மீது பாசம் வைத்து அப்படின்னு அந்த பாசனத்தில் வருது இல்லையா, எனக்கு அனுகிரகம் பண்ணதுனாலேதான் அவருக்கு பெருமை அப்படின்ற மாதிரி தேஜிஷ்ட நீச்சயோகாத் அப்படின்னு பிரணமித புவனம் எல்லா உலகம் தொழும் இத்தியாதி மூர்த்தி எல்லாரும் சகல புவனங்களும் வணங்கும் யாரெனா அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானை அப்படின்னு பாவனம் சன்னதானாம் அப்படின்னு வேங்கடங்கள் இத்தியாதி அப்படின்னு அந்த பாவனம் நம்மளுடைய பாவத்தை அந்த வேங்கடம் அப்படின்ற அந்த மலையே நம்மளுடைய பாபங்கள் போக்கி நமக்கு பாவனமாக்கும் அப்படின்றபடியாலும் பிராப்தியுர்ஹஸ்தானம் அப்படின்னு திருவேங்கடம் நங்கட்கு அப்படிங்கும்பொழுது சமன்கொள் வீடு தரும் அப்பேற்பட்ட திருவேங்க அந்த ஸ்தானம் பிராப்தியுர்ஹஸ்தானம் அந்த ஸ்தானமே நமக்கு சமங்கொள் வீடு தரும் அப்படின்னு அதுவே மோட்சம் அப்படின்னு அடைய வேண்டிய ஒரு ஸ்தானம் அப்படின்றும் அம்ஹ பிரசமன விஷயம் அப்படின்னு திருவேங்கட மாமலை என்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்னு அந்த திருவேங்கட மலையே சேவித்தாலே போரும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போக்கும் அப்படின்னு பாக்கத்தை போக்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் அப்படின்னும் பந்த விச்சேதி பாதம் அப்படின்னு ஓயும் மூப்பு இத்தியாதி அப்படின்னு ஜென்ம ஜரா மரணம் மூப்பு பிணி அப்படின்னு ஜரான்னா மூப்பு அதெல்லாம் இந்த வியாதி இதெல்லாம் போக்கக்கூடிய விச்சேத பாதம் அப்பேற்பட்ட திருவடி கொண்ட பகவான் அப்படின்னு சீக்கிரபியான க்ஷமசுபவசிதம் அப்படின்னு அந்த சீக்கிரமாக அப்படின்னு சொல்றது இல்லையா, எய்த்துளை பத்து அப்படிங்கும்போது சீக்கிரம் போய் பெருமாளை இப்பயே செய்கணும் அடைமினோ அப்படிங்கிற அந்த அந்த பாசுரத்தின்படி சீக்கிரமாக போகணும் அப்படின்னு அங்க வந்து வியாக்கியானம் பண்ணும்பொழுது தண்டு காலாய் யூன்றி யூன்றி அப்படின்னு நடந்து நடந்து கஷ்டப்பட்டு உண்டி உண்டி போகும் கட்டை வச்சுட்டு போகிற அளவுக்கு வானாம் தளிந்திடவா முன்னே செல்ல வேண்டாம் செல்ல வேண்டாமோ திருமலையிலே நித்தியவாசம் பண்ணுவது நாயிருக்கிற என்பெருமானை ஆழ்வார் ஒழிவில் காலமெல்லாம் என்கிற தசகத்திலே தாம் நினைத்தபடியே உகப்போடே கண்டு அனுபவித்து அருளினார் அப்படின்னு அந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாம போகிறதுக்கு முன்னாடியே போய் அந்த திருமலையிலே எப்பயுமே பகவான் நித்தியவாசம் பண்ணியிருக்கிற அந்த திருவேங்கடமுடையானை சேவித்து ஆழ்வார் இந்த ஒழிவில் காலம் பதிகத்திலே நாம் தமம் தான் எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிச்சிருக்கேர் அனுபவிச்ச நினைச்சேரோ அப்படி அனுபவிச்சிருக்கேர் அப்படின்னு இங்க சொல்றேர். அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். இந்த திருவேங்கட மலையிலே பத்தி சொல்ல எப்பேற்பட்ட மலை அப்படின்னு இந்த திருவேங்கட மலை முதல்ல ஆழ்வார் என்ன சொன்னார்னா வைகுண்டத்தில் போய் கைங்கரியம் பண்ண வேண்டாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அப்ப திருவேங்கடமுடையான் தனக்கு தரிசனத்தை கொடுக்க அப்ப ஆழ்வார் எப்படி வந்து அந்த அந்த வைகுண்டம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திருமலையிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே திருவேங்கடமலைக்கு திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு வழிவிழாவுக்கு பெரியவா இன்னொன்று தோஷமற்ற கைங்கரியம் அப்படின்னு தோஷங்களே இல்லாத கைங்கரியம் அப்படின்னும் சொல்லியிருக்கா. பெருமாளுக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்பொழுது தோஷம் இல்லாத பண்ணணும். நமக்கு தெரியாத தோஷம் பண்ணா அது பரவாயில்ல, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சே தோஷம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமும் நம்ம கைங்கரியம் பண்ணும் பொழுது என்னுடைய கைங்கரியம் தான் ஏற்றம், மற்றவாள்லாம் என்ன பெருசா பண்ணிட்டா, நான் தான் பண்ணேன் நான் தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதே தோஷம். அந்த மாதிரி தோஷங்கள்லாம் இல்லாத எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், அப்படி கைங்கரியத்தை பண்ண வேண்டும் வாருங்கோள் அப்படின்னு முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எல்லாரையும் கூப்பிடுறார். அப்புறம் வந்து ரெண்டாவது பாசுரத்திலே நித்திய சூரியகள் அவளே வந்து நம்ம வந்து திருமலை வைகுண்டத்திலே கைங்கரியம் பண்ணணுமே திருமலையே பிராபியம் அப்படின்னு சொல்றாரே ஆழ்வார். திருமலையிலே கைங்கரியமே பிராபியம் சொல்றேன்னா அப்ப அந்த நித்திய சூரியகளே இங்க வந்து திருமலையிலே தானே கைங்கரியம் பண்றா அப்படின்றது ரெண்டாவது பாசுரத்தில் சொல்றாரு. மூன்றாவது பாசுரத்தில் நித்திய சூரியகள் அவா வந்து கைங்கரியம் பண்றான்னா அப்ப நமக்கு கைங்கரியம் கிடைக்குமா அப்படின்ற அந்த சந்தேகமே வேண்டாம், அவர் அவதாரம் பண்ணதே நமக்காக தானே, அப்ப இங்கே அவாளுக்கே கொடுக்கும்பொழுது நமக்கும் அந்த கைங்கரியத்தை தருவான் அப்படின்னு சொல்லி நான்காம் பாசுரத்திலே வானவர் வானவர் கோணுடும் அப்படின்னு நித்திய சூரியகளுக்கு அவர் அனுகிரகம் பண்ணேன்றது அதுவா பெருமை என் திருவேங்கடமுடியானுக்கு, என் போலே நீச்சன் நிறைவுன்றும் இல்லை, நீச்சன் அப்ப ஏற்பட்ட தோஷங்கள் நிறைய உள்ளவன் நல்ல குணங்கள் இல்லாத என்னை எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணதுதான் அப்ப ஏற்பட்ட குணம் அப்படின்னும் அவருக்கு அதுவே தேஜஸ் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்ததுல அவர் என்னதான் எனக்கே அனுகிரகம் பண்ணேர் அப்படின்னு நீச்சனானவனுக்கு அனுகிரகம் பண்ணேன்னு சொன்னா கூட அது திருவேங்கடமுடியானுடைய முழு அப்பேற்பட்ட பெருமையை சொல்லிட முடியுமா? பூர்த்தியான பெருமையை சொல்ல முடியாது. அது வேதத்தினாலே தான் முடியும் அப்படின்னு முழுவேத தமுதத்தை அப்படின்னு அங்கு சொல்றார். ஆறாம் பாசுரத்திலே உபாயம் என்ன? இப்ப கைங்கரியம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த. ஆனா அதுக்கு உபாயம் என்னன்னா திருவேங்கடமுடியானுடைய திருநாமமே வெங்கடேசாய நமகான்ற திருநாமத்தை சொன்னாலே போரும் அப்படின்றார். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் திருவேங்கடம் முடியான்கிட்ட கேட்க வேண்டாம், திருமலை கிட்ட பிரார்த்தித்தாலே போரும், நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறார். எட்டாம் பாசுரத்திலே திருமலையிலே திருமலைக்கே நம்ம என்னத்தை கேட்கணும், திருமலையே பிராப்தியம், அவர் திருமலை கிட்ட போய் நம்ம வேற ஒரு வரனை கேட்கணும், திருமலையே நமக்கு பிராப்தியம் அப்படிங்கிறார். அப்போ திருமலையே பிராப்தியம் என்று சொல்லுவானேன் அப்படின்னு ஒன்பதாவது பாசுரத்துல திருவேங்கடமுடியானல்லோ பிராப்தியன் அப்படின்னா அதுக்கு பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை, அவரே போய் பிராப்தியம் என்று சேர்ந்த இடம் திருமலையாச்சே, அப்ப நமக்கும் அதுவே பிராப்தியம் அப்படின்னு ஒன்பதாம் பாசுரத்திலையும் பத்தாம் பாசுரத்தில் அப்பேற்பட்ட பிராப்தியமான திருமலைக்கு எல்லா வயசான காலத்துல இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாத காலத்துல போக முடியாததுனால அதுக்கு முன்னுமே வந்து அந்த திருவேங்கடமுடியானை அடையுமினோ அப்படின்னு அடையுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இந்த பத்து பாசுரத்தை சொல்பவர் எல்லாம் இப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானுடைய கைங்கரியம் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த தசக்கம் இந்த பாசுரத்தில் இப்பேற்பட்ட பத்து பதினோரு நாளாக நம்ம வந்து அனுபவித்து வந்துட்டிருக்கோம். புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடியான் அனுகிரகமே பாசுரங்கள் நம்மளால பகவானுடைய பெருமையை சொல்லவே முடியாதுன்னு ஆழ்வாரே சொல்லியாச்சு. எப்பேற்பட்ட நம்ம ஆழ்வார், அவர் சர்வஜ்ஞர், சாக்ஷாத் விக்ஷசேனருடைய அவதாரம், தன்னுடைய பதினாறு வருஷம் எந்த ஒரு பசி எதுவுமே இல்லாத பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்தார். அந்த குழந்தையிலிருந்தே அப்படி எந்த ஆழ்வு யாருமே அப்படி இருந்ததில்லை, அப்படி பகவான்கிட்ட இருந்தவர். அவரே அப்படி சொல்லும் பொழுது அதுவும் மிக்க வேதியர் வேதத்தின் நுட்பொருள் மிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு சுவாமி மதுரகவி ஆழ்வார் சொன்னது போலே அப்பேற்பட்ட இந்த வேதத்தினுடைய சாரம்தான். ஆனால் அவர் சொல்றார், என்னாலே பெருமாளுடைய பூர்த்தியான குணங்களையும் பெருமையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடியானுடைய பெருமையை அடியேன் எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு சூரியனுக்கு சாதா டார்ச் லைட் போட்டு காட்டி சூரியனுடைய தேஜஸ் பாத்தியான்னு காட்டுற மாதிரி, நம்ம காட்டுற அந்த விளக்கெங்கே, அந்த சூரியனுடைய தேஜஸ் எங்கே அப்படின்னு. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான பத்தி நாம் இந்த அனுபவித்ததுக்கு திருவேங்கடமுடியானே காரணம். சாக்ஷாத் சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லும் பொழுது, தேசிகன் அப்பேற்பட்ட அற்புதமான இந்த தயாசத்தகத்தை பண்ணிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தயாசத்தகத்தை நான் பண்ணல, வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதகா அப்படின்னு, நான் வெறும் வீணை ஒரு கருவிதான், இது அற்புதமாக வாசித்தது என் ஹிருதயத்திலே இருந்த அந்த திருவேங்கடமுடியான், அதனால இந்த பெருமை திருவேங்கடமுடியானுக்கே சேரும் அப்படின்னு அப்படி சுவாமி தேசிகன் காட்டின வழியிலே இந்த பதினோரு பாசுரமும் அற்புதமாக நடந்ததுக்கு அந்த திருவேங்கடமுடியானுடைய பெருமையே. அதே போல மேற்கொண்டு அதே திருவேங்கடமுடியான் நமக்கு அடுத்த பாசுரங்களும் அற்புதமாக நமக்கு நடத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு. இந்த பாசுரம் கடைசியில முப்பதாவது நாள் தானே சொல்லணும், இந்த தசகத்திலேயே சொல்றேனே அப்படின்னா, ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு திருவேங்கடமுடியானுக்கு ஹம்சவாகனம், ஹம்சவாகனத்தில் சொல்லும்பொழுது வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதகா அப்படின்னு திருவேங்கடமுடியான் அந்த வீணையோடே கையில வச்சு சரஸ்வதி தேவி அலங்காரத்தில் சேவை சாதிப்பார். ஆனா சுவாமி தேசிகனடியார்கள் இது எப்படி சொல்றான்னா, தயாதேவி தான், சாக்ஷாத் தயாதேவி, அந்த கையில இருக்கிற அந்த வீணை தான் சுவாமி தேசிகன் அப்படின்னு. எப்படி அவர் மங்களாசாசனம் பண்ணேரோ வீணா விசேஷமே வெங்கட சைலநாதகான்னு, அந்த வீணையே சுவாமி தேசிகன், அதை வாசிக்கிறது தயாதேவி அப்படின்னு சொல்லி அப்படி மங்களாசாசனம் பண்றார். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் அவருடைய மங்களாசாசனத்துக்காகவே இப்பேற்பட்ட ஹம்சவாகனத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஹம்சம் அப்படின்றது ஞானத்தை குறிக்கும், அந்த ஆச்சாரியனும் நமக்கு ஞானத்தை தந்தருளின ஆச்சாரியர். அப்படி இந்த தசகம் பார்க்கும்பொழுதெல்லாம் நம்ம ஆழ்வாருடைய மனோபாவம் எப்படியோ சுவாமி தேசிகனும் தயாசதகத்தில் அதே போலவே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். எப்படி வேதத்தின் உட்பொருள் மிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு சொன்னேரோ, நமக்கு ஆழ்வார்கள் எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்கள் அவாருடைய மனசுல இருக்கிறது அப்படியே அந்த திருவுள்ளம்படியே நமக்கு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணி அதை நமக்கு அனுகிரகிக்கிறார் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் நம்மாழ்வார் சுவாமி தேசிகன் வாழோடே கூடி நம்ம அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானையும் வேண்டிண்டு இந்த பத்து பாசுரத்துக்கு அடுத்தது என்னன்னா இப்ப திருமலைக்கு போய் சேர்ந்தாச்சு. இந்த பத்து பாசுரம் என்னன்னா சென்று சேர் திருவேங்கட மாமலை. அந்த திருவேங்கடமலைக்கு சேர்ந்த உடனே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் அவருக்கு நம்ம சரணாகதி பண்ணணும் பிரபத்தி அப்படின்றது. அந்த பாசுரங்கள் மேற்கொண்டு நாளையிலிருந்து பெருமாளுடைய அனுகிரகத்திலே அனுபவிச்சுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.